நொடியின் வழிபறிய நாளும் கையோடும் மலையோடும் உறவாடும் கிழிஞ்சல் போல் நெஞ்சம் நிலையின்றியா. அங்கே தொலைதூரத்தில் சாரல் மழை கண்டேன் நான் பக்கம் வரும்போது சிறை கம்பியா. தவறின பார்த்து கண்ணின்றி கலை செய்யதே தரிசன கடல் கடல் பேயுதே கண்கள் காரணம் தேடுதே உன்னை வந்த சேருதே. போதை கனவே கனவே போதாதிரு நீ போதை கனவே கனவே போதாதிரு நீ போதை கனவே கனவே வாழ்வாயிரு நீ போதை கனவே சிறகாகிடு. என்னோடையோ நிகழ்வது யாரின் கதையோ எனக்கென நீண்ட கிளையில் குயில் சேருதோ மரகத புன்னேலையோ மனதினில் யாழின் மழையோ இதமா என் காலையோ. கனாவினோரமாக இடாத கோலமாக மறைத்து வைத்த ஆசை கை காட்டுதே நெஞ்சோடு ஆழமாக சொல்லாமல் நீளமாக சுவைத்திருந்த மோனம் பொய்யாது இருவரி சேர்ந்து காற்றோடு குரலாகுது இருபதி தான்